ஐயா வணக்கம், ராஜதுரை பேசுகிறேன். புஞ்சை நில வடிவமைப்புக்கு நம்ம வந்து ரெண்டு அமைப்பு வச்சுருக்கிறோம். ஒன்று வந்து வாழைக்கு வந்து ரெண்டு வாழைக்கு நடுவில் ஒரு ட்ரெஞ்ச் எடுத்து நீளமான ட்ரெஞ்ச் எடுத்து நீர்ப்பாசனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொரு அமைப்பு தென்னையில் வந்து நாலு தென்னைகளுக்கு நடுவில் ஒரு குழி எடுத்து நீர்ப்பாசனம் பண்ணக்கூடிய அமைப்பு. இந்த ரெண்டு முறையிலையும் எது மிகச்சிறந்தது, இல்லை இது இதோட சாதக பாதகங்கள், இல்லை ரெண்டையுமே பயன்படுத்தலாம், அந்த மாதிரி அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்கய்யா. நன்றி, வணக்கம்.